பகவானை காட்டிலும் முக்கியமாக பகவானை சேர்ந்தவர்கள் இருக்கையோ அவர்களுக்கு நான் தாசனாக அவர்களுடைய பிரீத்தியை உத்தேசியமாக வைத்து அவர்களுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது கடைசியா கிடைக்கும். அதனால புருஷார்த்த காஷ்டான் தவிக்கிறேன், மனுஷன் வேண்டுவது எதுங்கிறதுல கடைசியா அது இருக்கான். பாதுகாசத்தில் சாதிக்கிற சந்ததேகேந்திரியாதிகி தனு ததிக சன்னே ஈஸ்வரோகம் பபூவ அத பகவத ஏவா பூவ மர்த்தாதிதானீம் தவ புனரகமாசம் பாதுகே தன்ய ஜன்மா. நான் எத்தனையோ ஜென்மத்தில் இப்படியெல்லாம் இருந்திருக்கேன். தேகேந்திரியாதிகி நான் தான் சரீரம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி இல்லை, ஆத்மான்னு ஒண்ணு தெரிஞ்சது, ஆனா ஆத்மா தான், நான் தான் ஆத்மா, ஆத்மான்னா எனக்கு மேலே யாரும் கிடையாதுன்னு நினைச்சிருந்தேன். அப்புறம் பெருமானுக்கு தாசன்கிறது புரிந்தது, அப்புறம் உனக்கு தாசன்கிறது புரிந்ததுன்னு பாதுகையை பார்த்து சொல்றேன். பாதுகையே பாகவதர் வச்சிருக்கார், ஏன்னா பகவானுடைய திருவடி கீழே இருக்கார், அதனால பரம பாகவதர், ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். அதனால அந்த பாதுகைக்கு தாசனாக நான் இப்ப பாதுகா சாஸ்திரம் பண்ணேன்னு இதை காட்டில எனக்கு என்ன வேணும்? ஆயிரம் கிரந்தங்கள் இருக்கட்டும், சுவாமி தேசிக நூற்று கணக்குல கிரந்தங்கள் பண்ணட்டும், அதுல ஆயிரக்கணக்கில் பக்கங்கள் சாதித்திருக்கார், எத்தனை எத்தனையோ ஸ்லோகங்கள், பத்தாயிரக்கணக்கில் ஸ்லோகங்கள் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் பாதுகாசகம் சாதித்த உடனே சுவாமி தேசிகன் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா, என்னுடைய ஜென்ம சபலமாச்சு, சபலம் மம ஜென்ம தாவது தத்து அப்படின்னு சாதிக்க. பெருமாளை ஸ்லோகம் பண்ணும் போது கூட இப்படி சொல்லல, ஆனால் பெருமாளுக்கு திருவடிக்கு கீழே இருக்கக்கூடிய பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த பாதுகா ஸ்தோத்திரமே நம்மாழ்வார் ஸ்தோத்திரமாக ஆகி, அந்த பாதுகா ஸ்தோத்திரமே ஆச்சாரிய ஸ்தோத்திரமாக ஆகி, அந்த பாதுகா ஸ்தோத்திரமே பாகவத ஸ்தோத்திரமாக ஆகி, இப்படி பல முகங்களிலே அது இருக்கிறபடினால சபலம் மமதன் அதாவது கிமிகாசாத்தியம் அதப்பரம், இதுக்கு மேல என்ன வேணும் எனக்கு? பரம புருஷார்த்தங்கிறது எனக்கு கிடைத்து விட்டதே என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதை எம்பெருமான் குறிச்சுட்டாரு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன், தன்னுடைய பாகவதர்கள் மூலமாகவே எனக்கு இந்த ஒரு பரம பாக்கியத்தை கொடுத்திருக்கார். யாருக்கு கிடைக்கும்? யார் இது வரைக்கும் இந்த மாதிரியான சிரேஷ்டமான ஒரு பாகவதர்களுக்கு என்று ஒரு சகஸ்திரம் யார் பாடியிருந்தார்? பாதுகா சகஸ்திரம், அதை எனக்கு பெருமான் பாட வைத்தான் அல்லவா அப்படின்றதாக சாதிக்கிற. இந்த மாதிரி பாகவத சேஷத்திலே நிலை நின்றவர் அந்த புருஷார்த்த காஷ்டான என்னங்கிற, அந்த புருஷார்த்த காஷ்டால இருக்கிறவர் தான் சொல்லணும், அதை பரம புருஷார்த்தத்தை தெரிந்து கொண்டவர் தானே சொல்லணும். அதனால அந்த சுவாமி தேசிகன் புருஷார்த்த காஷ்டையில இருந்தவர், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சீசுக்திகள் எல்லாம் மொத்தத்தையும் சேவித்து எல்லாவற்றுக்கும் பரம சாத்பரியத்தை சொல்லக்கூடியவர். அந்த நம் சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார் பாகவத சேஷத்தை பற்றி, அந்த விஷயத்தை இப்போது நாம் பார்க்கலாம். ஸ்ரீமத் ரகசிய திரசாரத்திலே புருஷார்த்த காஷ்டாதிகாரத்திலே அநேக விஷயங்கள் இருக்கின்றன. அதில் அடியன் ஒண்ணு ஒன்னா சில விஷயங்கள்லாம் சொல்றேன். இது எல்லாமே நமக்கு அனுபவம். முதல் விஷயம் என்ன என்று கேட்டால், பாகவத சேஷத்துவம் என்பது ஸ்வரூப பிராப்தம் என்பது, நம்மளுடைய சுரூபத்தில ஆத்மஸ்வரூபத்தில அது நிலையாக இருக்க வேண்டியது, இருக்கக்கூடியது. அதாவது ஏதோ திடீர்னு கொஞ்ச நாளைக்கு பாகவத சேஷத்துவம் இருக்கு அப்புறம் இல்ல அப்படின்லாம் கிடையாது. இது நிலையாக இருக்க வேண்டியது, இருக்கக்கூடியது, தன்னால நம்ம புரிஞ்சுக்கல. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பகவத் சேஷத்துவம் உதாரணம். பகவத் சேஷத்துவம்னா பகவானுக்கு நாம் எல்லாம் சேஷர்கள், சேஷர்கள் அப்படின்னா உரியவர்கள் அர்த்தம், பகவானுக்கே உரியவர்கள், பகவான் தனக்காக தான் நம்ம எல்லாம் வைத்திருக்கிறான், நமக்குன்னு தனியா எதுவும் கிடையாது, பகவானுக்கே தாசர்கள், பகவானின் பொருட்டே நாம் இருக்கக்கூடியவர்கள். இதுக்கு பகவத் சேஷத்துவம் அப்படிங்கிறது நம்மளுடைய சுரூபத்துல இருக்கு என்பதாக எல்லா சாஸ்திரங்களிலும் சொல்லியிருக்காங்க, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. பகவத் சேஷத்துவங்கிறது எப்படி சுரூப பிராப்தமோ அப்படி பாகவத சேஷத்துவம் நமக்கு சுரூப பிராப்தம், ஆத்மஸ்வரூபத்தில் அதுவும் இருக்கு, பாகவதர்களுக்குதான் சேஷர்கள் அப்படின்னு சொரூபத்தினாலே முதலே சொன்ன சொரூபத்தினாலே அப்படின்னு கேட்டோம்னா, இது திடீர்னு வந்து திடீர்னு போகக்கூடியதல்ல, இது இயற்கையானது, இது எப்பவுமே இருக்க வேண்டியது.

நீ சம்பளம் கொடுக்குறீரே நின்று அவ்வளவுதான். இப்ப இன்னொருத்தர் 1.5 லட்சம் கொடுத்தாருன்னா அங்க போயிடுவான். இல்ல இவருக்கு இவனுக்கு கொடுக்கக்கூடிய 1 லட்சங்கிறது அதிகப்படி அப்படின்னு தோணி பார்த்தோன்னா இவன் எடுத்துருவார், எடுத்துட்டு வேற ஒருத்தனை போட்டுப்பார். ஆக இப்படி எல்லாம் இருக்கலையோ. அதனால இதெல்லாம் விலைக்காக வருது. அப்போ அவரவர்கள் ஏதோ கர்மாதீனமாக அந்தந்த பலனுக்காக நாம் ஒருத்தருக்கு தாசர்களாக இருக்கோம். ஆனால் எம்பெருமானுக்கு தாசன் என்று சொல்வது அப்படி இல்லை. அதைத்தான் சுவாமி விலையின்றி நாம் அடியோம் என்று வேதியர் மெய்ப்பொருளே என்பதாக சாதிக்கிறார். ஒரு விலை கிடையாது இங்க. இந்த சொரூபத்தில் இருக்கக்கூடியது எம்பெருமானுக்கு நாம் தாசன் என்பது. அது நமக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும், அதை நாம் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும், எம்பெருமானுக்கே நாம் சேஷர்கள். எம்பெருமான் தான் நம்மை கொண்டு எல்லா காரியத்தையும் நடத்தி கொள்கிறான். எப்படியானா இந்த பழம் பழசுக்கு தெரியாத மாதிரி நமக்கும் தெரியாது போலாம். அதனால அவனுக்கு ஒன்றும் குறவு இல்லை. தெரிஞ்சா அவனுக்கு ஒரு லீலா அரசன், தெரியாதா அவனுக்கு ஒரு லீலா அரசன். நமக்கு அந்த விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எம்பெருமான் நம்மை கொண்டு விளையாட்டுக்குரிய மாதிரி ஆக்கி இந்த விஷயத்தை தெரியாம நம்ம வந்து சுக்க துக்கங்களே அனுபவிக்க முடி பண்ணி அது ஒரு லீலா இருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்க ஒருத்தனுக்கு, பகவானுக்கே நான் தாசன் அப்படின்னு. அப்ப அவனை கொண்டு கைங்கரியங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு எம்பெருமான் அனுபவிக்கின்றான். எதுவானாலுமே பகவானுக்கு தான், அவன் தான் அனுபவிக்கிறான். இவர்களுக்கு லீலாரச அனுபவம் அவனுக்கு கிடைக்கிறது. அதனாலே எம்பெருமானுக்கே தாசர்கள் என்பதாக இதெல்லாம் சாஸ்திரம் எல்லாம் சொல்லுகிறது, வேதம் எல்லாம் சொல்றது. அதை பார்க்கும்போது அனாதிகாலமாக பகவத் தாசத்துவம் பகவத் சேஷத்துவம் அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு சுரூபமாக இருக்கு. அப்ப சுவாமி என்ன சொல்றாருன்னா, பாகவத சேஷத்துவம் அப்ப வந்துடும்ங்கிற பகவத் சேஷத்துவம் வந்தா பகவத சேஷத்துவம் வந்துடும். ஏன் அப்படின்னு கேட்டானா, சேஷன்னு சொன்னாலே ஏதாவது கிஞ்சித்காரம் பண்ணணும். அவனுக்கு அவனை உரிய அவனுக்கு உரியவன் நான் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது பலன் இருக்கணும். சேஷ லட்சணத்தை அப்படி சொல்லியிருக்கு. நான் அவருக்கு உரியவன் அப்படின்னா என்னாலே அவருக்கு ஏதாவது பலன் இருக்கணும், அப்பதானே அவருக்கு உரியவனாக முடியும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸ்வரனுக்கே நான் சேஷன் அப்படிங்கறது புரிஞ்சுட்டு என்ன பண்றான், ஈஸ்வரனுக்கு நான் என்ன பண்ணணும்னு பார்ப்போம். எனக்கு அதுதானே சொரூபம். இப்ப என் சொரூபத்துக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு நான் ஏதாவது பண்ணணுமே என்பதாக நினைப்பான். அப்போ எதை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு எது திருவுள்ளமோ அதை பண்ணலாம் அப்படின்னு ஏற்படும். நாம் வாக்குக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணக்கூடாது. நமக்கு சேஷியாக நமக்கு சுவாமியாக பகவான் இருக்கிறபடினால பகவான் திருவுள்ளத்துக்கு எது உகப்போ அதை நாம் செய்யலாம் அப்படின்னு நினைப்பான். இப்போ பகவான் திருவுள்ளத்துக்கு எது உகப்புங்கிறத சாஸ்திரத்துல பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதுதான் சுவாமி தேசியன் அழகான ஒரு வரி சாதிக்கிறார். ஈஸ்வர அபிப்பிராயத்தை ஆராய்ந்த இடத்தில் பாகவத கைங்கரியம் அவனுக்கு சர்வத்திலும் அபிமதமாய் இருந்தது அப்படின்னு சாதிக்கார். எம்பெருமானுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு பார்த்தான்னா, அப்போ பெருமாள் என்ன நினைக்கிறானா, இவன் எனக்கு சேஷன் மாத்திரம் இல்ல, இவன் பாகவதர்களுக்கும் சேஷன், என்னை சேர்ந்த பக்தர்களுக்கும் இவன் சேஷனாக இருக்க வேண்டும் அப்படின்னு எம்பெருமானுடைய திருவுள்ளம் இருக்கான். அதை பார்த்தால் பகவானுக்கு அதுதானே திருவுள்ளம் உகந்த விஷயம் செய்யப்படினாலே அப்ப அந்த பாகவத சேஷத்துங்கிறது நமக்கு கிடைக்கல். அந்த வழியாக நமக்கு கிடைக்கிறது. அது பகவானுக்கு சேஷமாக இருக்க அப்படின்னாலே பகவானுக்கு இஷ்ட விநியோகார்கன் அப்படிங்கிறார். அவனுக்கு அவன் என்ன வேண்டாம் பண்ணலாம். அவன் நம்ம கூட்டி என்ன பண்றான்னா, நீ பாகவதர்களுக்கு சேஷனாக இரு அப்படின்னு சொல்லி இருக்கான். அதனால ஸ்வதந்திர சுவாமித்வாத் ஸ்வபகுமதி பாத்ரேஷு நியதம் ஸ்ரீயகாந்தோ தேவஹ சகலு விநியும் பேச்சிதோ. எம்பெருமானுக்கு பாகவதர்கள்னா ரொம்ப இஷ்டமா, அதனால எல்லாத்தையுமே அவர்களுக்கு சேஷமாக்கிடுவான். கொஞ்சம் விட்டா சகல லோகமும் பாகவதர்களுக்கு சேஷம் அப்படின்னு கூட பகவான் சொல்லுவான். அந்த அளவு இவர்கள்கிட்ட இஷ்டம் உண்டு. அதனால பெருமாள் என்ன பண்றான் கேட்டா, நம்மளை உருப்படியா ஒண்ணு பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவனை நல்ல பாகவதர்களோடு சேர்த்து வச்சு அவர்களுக்கு சேஷனாக நீ இருந்துடு அப்படின்னு பகவான் சொல். அவன் பண்ற காரியத்துல உத்தமமான காரியம் இல்லை. இதான் ஆழ்வார் சொல்ற, அமலன் ஆதிபிரான் அதியாற்று என்னை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு சாதிக்க. அடியவர்களுக்காக என்னை ஆட்படுத்தி, அடியவர்களுக்காக என்னை தாசனாக்கி அப்படி செய்யக்கூடிய எம்பெருமான் விமலன் அப்படிங்கிற தோஷம் இல்லாதவன். அமலன் ஆதிபிரான் அடியாற்கு என்னை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா.

அந்த தமையனாருக்கு தம்பியா இருக்கிறவர்கள் தாசர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றாரு. தேச பிரதா பித்திருசமகான்னு சொல்லியிருக்கு. அதனாலே அவருக்கு இவர் தாசரா இருக்கார் அப்படிங்கிறது இல்லை. குணைர் தாசியம் உபாததா, அவருடைய குணங்களிலே ஈடுபட்டு நான் தாசனாக இருக்கேன். பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு நான் தாசனாக இருக்கேன் என்பதாக இளைய பெருமாள் சாதிக்கிறார். எம்பெருமானுக்கு எப்படி ஆனால் சித்திருவாக்கிய பரிபாலனம் என்ன, சத்தியத்தை ரக்ஷணம் பண்ணுவது என்ன, பிரஜைகளிடம் இருக்கக்கூடிய ஒரு அனுராகம் என்பது என்ன, இதெல்லாம் பார்த்துதான் இளைய பெருமாள் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு அங்கே ஈடுபடுறாங்க. அந்த மாதிரியாக பாகவதர்கள் கிட்டையும் நாம் அவர்கள் பாகவதர்கள்ங்கிற ஒரே காரணத்துக்காக நாம் வந்து அவர்களிடம் தாசனாக இருக்கணுங்கிறது மாத்திரம் இல்லாமல் அவர்களுடைய திரு கல்யாண குணங்களில் ஈடுபட்டு அவர்களுக்கு தாசனாக இருக்க பிராப்தமானால் அது இன்னும் விசேஷமாக இருக்கு என்பதா. இது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இந்த பாகவத சேஷத்துவம் என்பது ஔபாதிகமா சுவாபாவிகமா அப்படின்னு ஒண்ணு கேட்டிருக்காரு சுவாமி. சுவாபாவிகம்னா இயற்கையாக வந்ததா இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சேஷத்துவம் வந்ததா? நான் அப்படியே சொன்னேன் முதல்ல, லோகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் தாசரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் காரணத்தினாலே வந்தது. ஏன் கேட்டா பைசா முதலான காரணத்துக்காக இல்ல குறிப்பாக கர்மா அப்படிங்கிற காரணத்தினால வந்தது. அந்த மாதிரி இதுவும் ஏதாவது காரணத்தினால வந்ததா இல்ல இயற்கையாவே எந்த ஆத்மா வாழ்ந்தாலுமே அவர்கள் பாகவதர்களுக்கு தாசர்கள் தான் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொன்னா ரெண்டு விதமாயும் சொல்லலாம் சுவாமி. இது ஔபாதிகம், ஒரு காரணத்தினாலே வந்தது. எந்த காரணத்தினாலே வந்ததுன்னா நாம் பகவானுக்கு தாசன், அதனாலே பாகவதருக்கு தாசன் அப்படிதானே. இப்படி பாகவதர் இருக்கார், அவருக்கு நான் தாசனா இருக்கேன்னா அவர் பாகவதரா இருக்கவே அவருக்கு நான் தாசனா இருக்கேன். அவர் பாகவதரா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் அவருக்கு தாசன் இல்லை. ஏன்னா நான் பகவானுக்கு தாசன், அந்த பகவானுக்கு தாசனக்கும் பகவானை சேர்ந்தவராக அவர் இருக்கார், அதனால அவருக்கு தாசனா இருக்கேன் அப்படின்னு பகவத் சேஷத்துவங்கிற காரணத்தினாலே பாகவத சேஷத்துவம் நமக்கு வந்து இல்லாதவர்கள் இல்லையோ. பாகவதரே பாகவதரா இருக்கவே தானே அவருக்கு தாசனா இருக்கும், அவர் வேற விதமா இருந்தா நம்ம தாசனா இருக்க பொறுத்து இல்லையோ. அதனால பகவச்சேஷத்துவம் காரணமாக இது வந்திருக்கிறபடினாலே இது ஔபாதிகம், ஒரு காரணத்தினாலே வந்தது என்று சொல்லலாம். இன்னொரு விதமா பார்த்தா சுவாபாவிகம் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டா லோகத்துல ஏதாவது காரணத்தினாலே ஒண்ணு வந்து வச்சுக்கோங்க, அப்ப அந்த காரணம் போயிடுதுன்னா அதுவும் போயிடும். ஒரு பைசாவுக்காக ஒருத்தன் தாசனா இருந்தான்னா இப்ப அவர் பைசா கொடுக்குற வரைக்கும் தான் தாசனா இருப்பான், அவர் கொடுக்குற பைசா போறாதுன்னு அதுக்கப்புறம் தாசனா இருக்க மாட்டான், இவன் சண்டை போடுவான். அது மாதிரி கர்மாதீனமாக ஒருத்தன் ஒருத்தருக்கு தாசனா இருக்கான்னா அந்த கர்மா இருக்கிறதுக்கு தான் தாசன். இதே கர்மா மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க, கடைசியில மாறி போய் அவன் சுவாமியா இவன் தாசனா மாறிடுவான். இப்படி கூட கதைகள்லாம் உண்டு. எஜமானன் ஒருத்தர் இருக்கேன், வேலைக்காரன் ஒருத்தன் இருக்கான், இந்த வேலைக்காரனுடைய கர்மாதீனமாக அவருக்கு வேலை பண்ணிட்டு இருக்கான், கர்மா பலன் அப்படியே மாறி போச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்டானா இவனுடைய பாக்கியத்தினால இவன் எஜமானன் ஆகிட்டான், அந்த எஜமானா இருக்கவன் வேலைக்காரன் ஆகிட்டான், அப்படி எல்லாம் கூட தான் அந்த கதை உண்டு. லோகத்துல எத்தனையோ கதைகள் இப்படி எல்லாம் நடக்கிறது இல்லையா. அதனால ஒரு காரணத்தினால வந்தது அப்படின்னா அது டெம்பரரி தான், தற்காலிகமா இருக்கே தவிர நிரந்தரமாக இருக்காது. ஆனால் இந்த பாகவத சேஷத்துவங்கிறது நிரந்தரம் நமக்கு. ஏன்னா பகவத் சேஷத்துவம் இருக்கிற வரைக்கும் பாகவத சேஷத்துவம் இருந்துட்டேதான் இருக்கும். பகவத் சேஷத்துவங்கிறது நிரந்தரம் தானே. பகவத் சேஷத்துவம் எத்தனை நாளா இருக்குன்னா அனாதிகாலமா இருக்கு. பகவத் சேஷத்துவம் என்னி வரைக்கும் இருக்குன்னா கடைசி வரைக்கும் இருக்கு. அப்ப பாகவத சேஷத்துவம் அனாதிகாலமா இருக்கு, பாகவத சேதத்துவம் கடைசி வரைக்கும் தான் இருக்கு. அதை வைத்து பார்த்தால் இது சுவாபாவிகம். ஏன்னா அனாதியா இருக்கு, முடிவில்லாமல் இருக்கு, எப்பவுமே இருந்துட்டு இருக்கு, அப்படின்னா இயற்கையா இருக்குன்னு தானே. சீதை கொண்ட லோகத்துல போனாலும் அங்கேயும் பகவானுக்கு தாசனங்கிறது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பாகவதர்களுக்கெல்லாம் தாசனாக இருப்பான். இல்ல நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீசபாவை, அதெல்லாம் ஒருத்தோட பரஸ்பரம் நீச்சர்களாக இருப்பாங்க. நாம் தாசன் தாசன் தாசன் ஒருத்தருக்கு சொல்லிட்டு இருக்கான். இங்கே புதுசா ஒருத்தன் போனான்னா இவனை பார்த்து அங்க இருக்கலாம் தாசர்கள். வைகுந்தன் தமர் எமர் எமதிடம் புகுதென்று வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர் அப்படிங்கிற. இங்கிருந்து ஒருத்தன் மோட்சம் பெற்று சீதையண்டு லோகம் போறானா, சரணாகதி பண்ணி முடிச்சுட்டு அங்க சீதையண்டு லோகத்தில் இருக்கலாம் இவனை வரவேற்கிறானா, அப்ப என்ன பண்ற, வைகுந்தன் தமர் எமர் அப்படிங்கிறாளா, நீங்க வைகுந்தனுடைய தாசர்கள் இல்லையா, அப்ப எங்களுக்கு சுவாமிகள் நீங்கள் அப்படிங்கிறாளா, நாங்க உங்களுக்கு தாசர்கள்னு சீதை கொண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரியனும் பல காலமாக அங்கே இருக்கக்கூடிய முக்தர்கள் உட்பட எல்லாரும் புதுசா போறவன் கிட்ட போய்

அந்த அளவு ஞானிக்கோ ஆத்மைவ மேமதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகவத்கீதையில. ஞானியானவன் எனக்கு ஆத்மா, எனக்கு அந்தரியாமியா இருக்கான் என்பதாக சொல்றான். அதனால இப்ப தேவர்களுக்காக பண்ணோம்னா தேவர்களுக்கு அந்தரியாமியா இருக்க பெருமானுக்கு செய்ய பெருமானுக்கு சேர்றது, பெருமானுக்கும் அந்தரியாமியா ஒருத்தர் இருக்கான்னு வச்சுப்போம். அப்போ அவருக்கும் ஒன்று போய் சேரணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும்னு வச்சோம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா பாகவதர்களுக்கு பண்ண. அப்போ பாகவதர்களுக்கு நாம் கைங்கரியாதிகளை பண்ணால் பெருமாள் வந்து தன்னுடைய அந்தரியாமைக்கு பண்ணதாக பெருமாள் அத்தனை சந்தோஷப்படுவானா. அதுலயே சொன்னேன் எப்பவுமே அந்தரியாமைக்கு பண்றதுதான் எல்லாருக்குமே சந்தோஷம், சட்டைக்கு பண்றது மாதிரி கிடையாது. ஆத்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதை நீ செய்தாய் என்பதாக சொல்வார்கள் இல்லையா. அந்த மாதிரியாக இப்ப பகவான் அதை மிகவும் திருவுள்ளம் உகந்திருப்பான் தன் அந்தரியாமைக்கு பண்ணுவதை போல. இனி ஒரு விஷயத்தையும் இங்கே சாதிக்கிறார். அதனால பகவத் சேஷத்துவத்தை காட்டிலும் பாகவத சேஷத்துவங்கிறது மிக பிரதானமாக இருக்கு. அதனால்தான் பாகவத கைங்கரியம் பிரதானமாயிற்று என்பதாக சாதிக்கிறார். அடுத்த விஷயம், இந்த பாகவத சேஷத்துவங்கிறது ஒரு சாதாரண சேஷத்துவமாக இல்லாமல், நான் பாகவதற்கு சேஷன் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல், இது கிரயம் செய்யும்படி அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அதிகமாக போய் பாகவதர்களுக்கே உரியவன், சேஷத்துவம்னா உரியவன் தானே, பாகவதர்களுக்கே உரியவன் தான். அப்போ பாகவதர்கள் என்ன என்ன வேணா பண்ணலாம், அவருக்கு உரியவன்னா அவர் என்ன என்ன வேணா என்ன வேலை வேணா சொல்லலாம். ஒரு பாகவதர் என்ன வேலை வேணா சொல்றேன்னு சொல்லுவோம், அடியன் அப்படின்னு அந்த வேலை என்னை நியமனம் பண்ணலாம், என்ன அவ வெய்யலாம், என்ன அவ வாழ்த்தலாம், என்ன வேணா பண்ணலாம். ஒரு பாகவதர்கள் நம்ம வெய்யலாம்னு வச்சுக்கோங்க, உடனே நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன அப்படி விசிட்டாரு அப்படின்னு சொல்லி, இவர் என்ன பெரியவரா, உடனே நமக்கு இதெல்லாம் வருது. ஆனால் என்ன சொல்றாருன்னா, கிரய விக்ரையார் கதசையா சுமிந்ததே அப்படின்னு எத்தனை சக்தியில் சொன்ன மாதிரி, பேசுவாரடி யார் என் தம்மை விற்கவும் பெறுவர்களேன்னு பெரியார் சொல்ற, பேசவா கிழஜோதியாய் புருஷோத்தமா என்று பேசுவார் அடியார்கள் என் தம்மை விற்கவும் பெறுவர்களே. பகவான் நாமாவை யார் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் என்னை வித்துடலாம், வித்து நூற்றத்தை கொடுத்துடலாம், என்ன அவர்கள் கொடுத்தாதான் எனக்கு அது உத்தேசியம் என்பதாக சொல்ற. அந்த அளவு சுவாமி தேசியனே நடத்தி காமிச்சிருக்காரு. கிரைடீய தசாம் பிராப்தா தஸ்மை பவ்யாய மங்களம் என்பதாக மங்களத்தில் சாதிக்கிற, கிரேணி வாங்கலாம் விற்கலாம் என்ன வேணா பண்ணலாம், கிரேணினா வாங்கலாம் என்ன, எங்க ஆத்துல இருந்து எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து என்ன விலை கொடுத்து வாங்கி வாங்கடா கூட்டிட்டு போலாம், என்ன இல்ல விற்கலாம் என்ன வேணா பண்ணலாம். அந்த அளவு பாகவத சேஷத்துவம் உயர்ந்த நிலையிலே இருக்கணும், சாதாரணமான சேஷத்துவம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாம. அப்ப என்ன விஷயம் கேட்டான்னா, விற்கலாம் வாங்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவ பேசலாமா கூடாது, அங்க பிரச்சனையும் கிடையாது. அவ என்ன வேணா பேசலாம், என்ன பத்தி, என்னை பத்தி ரொம்ப மோசமாக பேசலாம், என்ன விற்கவே இருக்கலாம்னா அப்ப என்ன பத்தி மோசமா பேசலாம் என்ன பொருள், அவளுக்கு இல்லாத உரிமைங்கிறது கிடையாது, சகல உரிமை அவர்கள் கிட்ட கொடுத்துருக்கோம், நீர் என்ன என்ன வேணா பண்ணும். அதான் நாயக பெண் பிள்ளாயின்னு திருப்பாவில வரும், நாயக பெண் பிள்ளாய், எங்களுக்கெல்லாம் நாயகமாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளையேன்னு கூப்பிடுற அதே பாட்டுல பேய் பெண்ணே அப்படின்னு வரும். நாயக பெண் பிள்ளாயின்னு சொல்றான் அதே பாத்திரத்திலே பேய் பெண்ணே அப்படின்னு, கீசு கீசு பாட்டுல கீசு கீ சென்றதும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சர்வம் கேட்டுகையோ பேய் பெண்ணே, ஆசும் பிறப்பும் கலகலக்கப்ப கைபெயர்த்து வாசன் அருங்கோயிலாச்சியன் மற்ற நாள் ஓசப்படுத்த தைரவம் கேட்டுகையோ நாயக பெண் பிள்ளா ஆச்சரியமா இருக்கு. என்ன பேய் பெண்ணேனா வெய்யறாள், நாயக பெண் பிள்ளான்னா கொண்டாடுறா, இல்ல ரெண்டும் சொல்றாரு, என்ன உண்மையில வெய்யறாளா இல்ல கொண்டாடுறாளா அப்படின்னு கேட்டா, ரெண்டும் பண்றான், இவள் என்ன வேணா பண்ணலாங்கிற அப்படி அவன் நடத்தி வச்சிருக்கான். அதாவது தூங்கிட்டு இருக்கிறவள் இருக்காளே, அவள் வந்து நீங்க என்ன பேய் பண்ணேன் சொல்லுங்க, நாயக பெண் பிள்ளை சொல்லுங்க, உங்களுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு உலகத்திலேயே. நம்ம இப்ப நம்ம ஆங்கிலேயே கூட நம்ம ஒருத்தர்கிட்ட ரொம்ப உரிமையை கொடுத்துக்கோ வச்சுக்கோங்க, நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நண்பர்கள் கிட்ட நீங்க என்ன என்ன வேணா நண்பர்கள் பேசினா கூட, ஏன்டா அவனுக்கு புத்தி இருக்கா அப்படின்னு கேட்டா கூட, ஏன் என்ன எதுக்காக கேக்குற அப்படின்னு புத்தி கேட்ட வேண்டா அப்படின்னு சொன்னா கூட கேட்டுருக்கோம். ஏன்னு கேட்டா நம் நண்பன் நம்ம என்ன வேணா சொல்லலாம் அப்படின்னு நம்ம இடம் கொடுத்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி பாகவதர்கள் நம்ம என்ன வேணா சொல்லலாம், நம்ம பத்தி நூறு தட்ட போய் சொல்லலாம், இல்ல நமக்கு வந்து பல தோஷங்களை கல்பிக்கலாம், என்ன சொன்னாலும் சரி விற்கலாம் வாங்கலாம் அப்படிங்கிற அளவு உரிமை அவர்களுக்கு கொடுத்து வைக்கணுமா, அந்த அளவு சேஷத்துவம் அப்படிங்கிறது இருக்கணுமா, அது பாகவத சேஷத்துவமே மேல மேல சிறந்து நிற்கக்கூடிய ஒரு விதம். இதெல்லாம் சுவாமி தேசிகன் சேர்த்துலேயே பார்க்கலாம். பல இடங்கள்ல அவர்கள் என்ன சுவாமி தேசிகனை அவமரியாதை அப்படின்னு, தேசிகனை அவமரியாதை செய்தல் அப்படின்னு அந்த காலத்துலயும் நிறைய நடந்திருக்கு. சுவாமி தேசிகன் எல்லாத்தையும் ஆச்சரியமா எடுத்துட்டு இருக்க. அதாவது என்ன கேட்டா, சுவாமி தேசிகன் எழுதி வச்சது நமக்கு பாடம் மாத்திரம் இல்ல, சுவாமி தேசிகன் நடந்தது கூட நமக்கு முக்கியமான பாடம். குறிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சுவாமி தேசிகனுடைய திருமாளியில மேல பாதுகையை கட்டி வைத்தார்கள், அவர் அவர்களுடைய செருப்பு கட்டி வச்சிருக்காங்க. செருப்புக்கு அவர் புகுந்து போனோம்னா அவரை அவமரியாதைப்படுத்துவதற்காக. எவ்வளவு பெரிய அவமரியாதை இது, செருப்பு கட்டி வச்சு செருப்பு கீழே போகணும்னா. இது எதுக்காக கேட்டா, அவர் பாதுகா சாஸ்திரம் பண்ணாரா, அதனால பாதுகா சாஸ்திரம் பண்ணி அவர் பெயர் வாங்கி நிற்கிறதுக்காக. அவரை அவமரியாதை பண்ணுவதற்காக செருப்பு தோரணம் கட்டி அதுங்களே இவர் போகட்டும் அப்படின்னு அவர்கள் சொன்னா, அப்ப சுவாமி தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப கை கூப்பிண்டு அந்த செருப்பு கீழே போற. ஏன்னு கேட்டா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பாகவதர்களுடைய பாதரட்சா இது. எனக்கு இது காலத்துல வேற என்ன வேணும், பெருமாளுடைய பாதுகை தான் பாடினேன், ஆனா எனக்கு பலனா என்ன கிடைக்கிறது, நான் பாகவதருடைய பாதுகை கிடைச்சிருக்கேன், இதை காட்டுல என்ன வேணும் எனக்கு. பயந்து ஹரிபக்தானாம் பாதரக்ஷா உலம்பகாக ஹரிதாசர்கள், ஹரிபக்தர்கள் அவருடைய பாதரக்ஷை தான் எனக்கு கதி, இதை காட்டுல எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எனக்கு சகல க்ஷேமத்தையும் இந்த செருப்புகள் எனக்கு கொடுக்கும் என்பதாக சுவாமி தேசிகன் அதை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னும் போது புருஷார்த்த காஷ்டா அப்படிங்கிறது இதுதான். அடியார்கள் என்ன, இது என்ன, இது என்ன செருப்பு கட்டி வச்சு அவமரியாதையா, இத என்ன நம்ம சொல்லும் போதே நமக்கு கஷ்டமா இருக்கு, இது என்ன இப்படி என்ன தேசியம் அவமரியாதைப்படுத்துறான்னா. ஆனா சுவாமி தேசியன் இதை காட்ட எனக்கு பெரிய மரியாதை கிடையாதுங்கிற, பகவானே கொடுத்த வேதாந்தாச்சாரிய பதவி அப்படின்னு இருக்கு, ஹயகிரிவனே கொடுத்த ஞான கடாட்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஸ்ரீரங்கன் ஆச்சியாரே கொடுத்த சர்வதந்திர சுதந்திரன் ஒண்ணு இருக்கு. இத்தனையும் வைத்துக் கொண்டு இருப்பவர் நான், இந்த ஹரிபக்த பாதுகைகளுக்கு கீழே நான் போவேன், எனக்கு அது பாக்கியம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார்னா அவர் எந்த அளவு பாகவத தாசியத்திலே ஊறி நிற்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அப்படிப்பட்டவர் தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்ற. அதனாலே இதுதான் காஷ்டா, இதுதான் எல்லை நிலம். பகவத் சேஷத்துவங்கள்ல இதை பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லைங்கிறார் ஆச்சாரியர்ல, பாகவத சேஷத்துவத்திலேயே எல்லை நிலத்திலே இந்த மாதிரி நிற்கக்கூடிய நிலத்திலே நாம் நிலையிலே நாம் இருக்கும் போது பகவத் சேஷத்துவங்கிறது ஒண்ணுமே கிடையாது அது என்பதாக சாதிக்கிறார். அதனாலே இப்படிப்பட்ட எல்லை நிலத்திலே நாம இருக்கணும் அந்த புருஷார்த்த காட்சால சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார், இந்த எல்லை நிலையில இருக்கும் போது இந்த எல்லையை காப்பாத்திக்கணும்னு சொல்ற. இது ரொம்ப அழகான விஷயம். அதாவது என்ன கேட்டான்னா, புருஷார்த்தத்தில் எல்லை நிலத்தை தரிசு தூறு விடாதொழிய பிராப்தம் அப்படின்னு ஒரு வரி சாதிக்கிறார். இது தாற்பயம் என்ன கேட்டா, எப்பவுமே எல்லை நிலத்தை விடக்கூடாது நம்ம, ஏன்னா அப்படிப்பட்ட பாகவத சேஷத்துக்கும் இல்லைன்னு வச்சுக்கோ, நமக்கு இல்லைன்னு வச்சுப்பானே. ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றேன் நானு, சுவாமி தேசிகனுக்கு இருந்தாலும் பாகவத சேஷத்துவம் இருக்கா அப்படின்னா கட்டாயமா இல்லை, அது ஒண்ணு சந்தேகம் கிடையாது. ஹரிபக்தானாம் பாதரக்ஷாவளம்புக்காகனு சொல்ற மாதிரியான ஒரு நிலை இல்லை, ஏன்னா பாகவதர்கள் யார் எதை சொன்னாலும் நமக்கு ரொம்ப மனசுல கஷ்டமா, கையோ அவருக்கும் இப்படி சொல்லிட்டாருன்னு தோன்றது, அவர் என்ன பெரிய இவராவர் அப்படின்னு தோன்றது, அவர் சொல்றதை கேட்டுன்னு போலாம், அவர் இட்ட வழக்கில நாம இருக்கலாம் அப்படின்னா நமக்கு எதுவுமே போட மாட்டேங்கிறது. நாம இன்னும் கீழே கீழேதான் இருந்துட்டு இருக்கோம், பாகவத சேஷத்துல எல்லைக்கு போகல. ஆனா அதனால என்ன அப்படின்னு கேட்டானா, நான் பகவத் சேஷத்துவம் மாத்திரம் சுவாமி, எனக்கு பாகவத சேஷத்துவம் இல்ல, எனக்கு பாகவத சேஷத்துவம் ஓரளவு தான் இருக்கு சுவாமி, எனக்கு பெரிய அளவு எல்லாம் கிடையாது, அவர் சொன்னதெல்லாம் என்னால் அதுக்கான கேட்டுன்னு இருக்க முடியாது, ஏதோ பாகவத சேஷத்தான் அவர் பார்த்தா அடியன் தாசன் அப்படின்னு சொல்றேன், அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா நான் பண்ணிட்டு போறேன் அவ்வளவுதான் முடியுமே தவிர, அவர் சொல்றதுக்கெல்லாம் கேட்டுன்னு இப்படி எல்லாம் என்னால இருந்து முடியாது, அதுல மனசு சங்கடமாக இருக்கு எனக்கு அவர் சொல்றதை பார்த்து. இப்படி எல்லாம் நாம சொன்னா அதனால என்ன அப்படின்னு கேட்டா, எல்லை நிலம் விட்டு வருங்கிறார். அதாவது ஒரு உதாரணம், நல்ல உதாரணம், இந்த காலத்துல இந்தியாவுக்கும் பாரத தேசத்துக்கும் அந்த சைன தேசத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, எல்லை பிரச்சனை. எல்லையில சைன துருப்புகள்லாம் இருக்கு, இந்த பக்கம் பாரத தேசத்து துருப்புகள்லாம் இருக்கு. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவரவர்கள் எல்லையை அவரவர்கள் காப்பாற்றிக் கொள்ள வேணும், பாரத தேசத்து எல்லையை பாரத தேசம் காப்பாற்றிக்கணும், என்ன ஆனாலுமே ஒட்டு கொடுக்க கூடாது என்பதாக, அதுக்காக 50,000 கணக்கில் இங்கிருந்து ராணுவ வீரர்கள்லாம் அங்கேன்னு அனுப்பிச்சு, அதுக்கு என்ன செலவு, அவர்கள் படக்கூடிய கஷ்டம் என்ன, இது எல்லாத்தையும் அங்க பார்த்து இதுக்கு பாராட்டுகள் என்ன, இதை பத்தி நியூஸுகள் என்ன, அவர்கள் அந்த குளிர்ல இவ்வளவு கஷ்டத்தோடு அவர்கள் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு அங்கிருந்து இந்த எல்லை எதுக்காக, இதெல்லாம் கொஞ்ச நேரம் போனா போயிட்டு போறது வேண்டாம், அவர்கள் கொஞ்சம் அங்கேருந்து 1,000 கிலோமீட்டர் 2,000 கிலோமீட்டர் இதெல்லாம் அவர்கள் பிடிச்சா பிடிச்சி போறது எல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் மலை தானே